ஆகி இன்னாதயம் லந்தமாகி முத்துமெலிக்கே இனாதயம் முத்துமெலிக்கே குதிரையில் முத்து போட்ட சே இனாதயம் இனிதியே சித்த சப்புரா இனாதயம் புறபூதா அந்தவாகி இனாதயம் லந்தமாகி முத்துமெலிக்கே இனாதயம் மாத்மே இன்னதுரா உண்டகித்த என்ன இப்பா ராசே மதப்பா